கண்ணீர் சிந்த ஆனந்த பூ ஒன்று பூக்கின்றதே, பாரம் தாங்கி தளர்ந்த இதயம் கைவீசுதே. நான் சாகிறேன், நீ என்னை தாளாட்டடா. நான் உன்னை பெற்றாலும் என் கண்மணி உன் பிள்ளை நான் தானடா. ஓ கண்ணீ சிந்த ஆனந்த பூ ஒன்று பூக்கின்றதே, பாரம் தாங்கி தளர்ந்த இதயம் கைவீசுதே. பெற்றாலும் என் கண்மணி உன் பிள்ளை ஆனாய்.